கண்ணு கொண்டாடி வருவழியில் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவழையில் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க இது அத்தை மவரத்தினத்தின் அச்சடித்த சித்திரத்தின் கையோடு வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க தந்த வளையல் இளங்காளையர்கள் கெஞ்சி வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்து